శ్రీమాన్వేంకటనాథార్యః కవితార్కికటేసరీ వేదాంతాచార్యవర్యమే సన్నిధత్తాం సదారతే అత్సద్గురు పరంపరాయే నమః. இந்த அதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகங்கள், அந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் பேசி முடிச்சிட்டோம். இப்போ இந்த அதிகரணத்துக்குரிய சூத்திரங்கள், அஞ்சு சூத்திரங்கள் இங்க இருக்கு. அந்த அஞ்சு சூத்திரங்களுடைய சுரூபத்தை பார்க்கலாம், என்ன அர்த்தம் என்ன இது அப்படின்ட்டு. முதல் சூத்திரம், தாம் பராஜி கர்த்தவிய பாவா சதாஷின்யே அப்படின்னு இருக்கு. தாம்பராயே, அதாவது ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம், இவன் கர்மாவை விடும் காலம் எது, அதாவது இந்த சூக்ம தேகத்தை விடுறானே அப்பொழுதான், அப்பயே விடுவான், அந்த பிரதானத்தை தாண்டி அங்கேயே கர்மாக்களை பண்ணிக்காபூர்வ கர்மாக்களை விடுவானா அப்படின்னு கேள்வி வரச்ச அதுக்கு பதில் சாம்பராயே. சாம்பராயன தேக வியோக காலம், தேகத்தை எப்பயும் விடுவானோ அப்போ சூக்ம தேகத்தை விடச்சே நடக்கும். சாம்பராய மரண காலம் தேக வியோகம், சூக்ம சரீரம் இல்ல ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சரீர ஸ்தூல சரீரத்தை எப்ப இவன் விடுவானோ அப்போ இவனுக்கு இதை வந்துடும், புனிபாபூர்வ கர்மாக்கள் எல்லாம் விட்டுடுமா. ஏன்னா இது பிரதானமான யுக்தி, இது சாம்பராயே அப்படிங்கிற சாம்பராயனாக இந்த தேகத்தை விடுற டைம், ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துல அந்த காலத்துல தான் விடுவான். ஏன் அப்படின்னாக்கா கர்த்தவியா பாவாது. ஏன் அப்படின்னா ஏன் கிளம்பிட்டான்னாக்கா அவனுக்கு வழியில அனுபவிக்க வேண்டிய போகம் எதுவும் கிடையாது. வழியில அதாவது இந்த கர்மா இருக்கே, புண்ணியவாக்குற கர்மா, அந்த கர்மாக்களுடைய பலன் இருக்கே அதை அனுபவிக்க வேண்டிய எந்த இதுவும் கிடையாது, இங்க போகங்கள் கிடையாது. அதுதான் பிரதானமான ஹேத்து. இந்த இடத்துல எதுவுமே சுகமோ துக்கமோ எதுவுமே கிடையாது. ஒரு புண்ணியம் பண்றேன், அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை நான் வழியில அனுபவிக்கணும் அப்படிங்கறது ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி அந்த இடத்துல இல்லை அவனுக்கு, ஏன்னா வழியில இவன் அனுபவிக்க வேண்டியதே கிடையாது. என்னன்னா அங்க வாக்கியம் இருக்கு, சச்ச தாவரேவ சிரம் யாவன்ன விமோக்ஷியே அத்த சம்பத்தி சசிய, அந்த முக்தன் இருக்கானே அவனுக்கு தாவதே வச்சிரம், அவ்வளவுதான் சிரம்னா விளம்பம் தாமதம், அவ்வளவுதான் தாமதம், எவ்வளவு யாவண்ண விமோக்ஷியே, எப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு நாள் விடாம இருக்கானோ அவ்வளவு நாள் அவனுக்கு தாமதம், எப்ப சரீரத்தை விட்டுருந்தானோ அப்ப அவனுக்கு அத்த சம்பத்தி மோட்சம் வந்துடுறது அப்படின்னு உடனடத்தை சொல்றது. அதே மாதிரியே நகவை சசரீர சுசதா பிரியாத்தியோ அவகதரஸ்தி, நகவை சசரீர சுந்தா, சரீரத்தோட கூடினவனுக்கு சரீரத்தோட சேர்ந்து நிற்கிறவனுக்கு நகவை சசரீர சதா பிரியாப்பியோ, பிரியம்னாக்கா புண்ணிய பலன், அப்பிரியம்னா பாப பலன், இவைகளுடைய அபகதிஷே நாஸ்தி, அபகதினாக்க விடுதல் போறது நாசம் அடைகிறது அது இல்லை. அசரீரம் பாவசுந்தம் அதே சரீரம் இல்லாம இருந்தா என்ன சரீரம், கர்மவசியமான சரீரம் அது இல்லாம இருந்தாக்கியா சுகத்தினுடைய பலனான பிரியமோ, புண்ணியத்தினுடைய பலனான பிரியமோ, பாபத்தினுடைய பலமான அப்பிரியமோ இவனை தொடாது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஏழதம்பதாக அஸ்மா சரீராசுத்தாய பரஞ்சோதி சம்பத்திய சுயநூபை நபர்த்தியதே, இந்த நீச்சமான ஹேயமான சரீரம், இந்த சரீரத்தை ஒட்டி அவன் கிளம்பி நல்ல சந்தோஷமா கிளம்பிடுறான், பரஞ்சோதிச்சு அடைஞ்சிடுறான். அடைஞ்ச உதவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா தன்னுடைய சுயன ரூபேன, தன்னுடைய ரூபம் அந்த ஏ ஆத்மா அப்படின் ஆத்மா ஜீரோமத்தி எட்டு குணங்கள், அந்த குணங்களோட கூட ஆவி பெருக்கிறான் அப்படின்னா வாக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அவனுக்கு இவனுக்கு போற வழியில அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கம் எதுவுமே இல்லை, அனுபவிக்க வேண்டிய போகங்கள் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ஏன்னா அங்க வாக்கியம் இல்லாத மாதிரி உடம்பு இருந்ததுன்னாக்கா அவனுக்கு சுகதுக்கம் இருக்கணும், உடம்பு இல்ல, உடம்பு இல்லாதனால போகங்களே கிடையாது. சுகபோகமோ துக்க போகமோ எந்த அனுபவம் கிடையாது. சரீரத்தை விட்டுதான் அர்த்தம், தேகத்தை விட்டுதான்னா வராது. அதை இங்க சொல்றாரு. அதன் பிறகு அப்படியானாக்கா இப்ப ஒரு கேள்வி வந்துடும், என்ன கேள்வி? உபநிஷத்தில் சாஸ்திரிக்க பிரமாணவாதிகள் நாம எல்லாம் உபநிஷத்து வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும் இல்லையா? அந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு? அதாவது இங்க ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துல கர்மாக்களை விடுகிறான், அதுவும் இருக்கு. அதே மாதிரி அந்த பிரஜாநதி தாண்டி அங்கேயே சத் சூழ்நிலே தூணத்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ரெண்டு இருக்கத்த நாங்க ஸ்தூல தேகத்தை தான் ஒத்துப்போம், அந்த இதுல பிரஜாநதி தாண்டி விடுறதுன்றத நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி? ஏன்னா ரெண்டு ஸ்ருதி, ரெண்டு ஸ்ருதி வாக்கியங்கள். ஒரு உபரண வாக்கியம் சூழதேகத்தை எப்ப இவன் விடுவானோ அப்பதான் இவனுடைய இது போறது அப்படின்னு சொல்லிடுச்சு கர்மாக்கெல்லாம். இன்னொரு வாக்கியமோ கௌஷேதிகி அங்க வலித்தாச ஆகச்சது வலிதாம் நதீம் தாம் மனசா கேதி புண்ணியபாபங்கள்லாம் வருதுன்னு ரெண்டு வாக்கியங்கள் இருக்கிற ஒரு வாக்கியத்துக்கு பிராமணியம், இன்னொரு வாக்கியத்துக்கு அப்ராமணியம் சொன்னா அது விரோதம் இல்லையா? நமக்கு உபநிடத்துல வேதத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பிரமாணம், ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பிரமாணமா இருக்கச்ச ஒன்னத்தை பிரமாணமா ஒத்துப்பேன், இன்னொன்னத்தை பிரமாணமா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதே விரோதம். அதனால ரெண்டு ஸ்ருதிக்கும் சாமரஸ்யம் எப்படி பண்ணுவேன்? சாமரஸ்யம்னாக்க சமன்வயப்படுத்தணும். எப்படி சமன்வயப்படுத்துறது அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த அதுக்கோசரம் பதில் சந்தத உபயாதிரோதாத் சந்ததா விருப்பப்படி. விருப்பப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்த சுபாவத்தை வச்சுக்கணும். அர்த்த சுபாவம்னா நான் சொன்ன பாருங்க அர்த்தக்கரணம், அர்த்தக்கரணம். அது நம்மளோட பாதுகாப்பு வந்து தீமழை காத்து குண்டெடுத்தானே குன்றம் எடுத்தானே இருக்கு. குண்டெடுத்து தீமழை காத்தானே தான் வரும். ஆனால் அங்க பாதுகாப்பு எப்படி தீமழை காத்து குண்டம் எடுத்தானே அப்படின்னு நம்ம சொல்றேன். குண்டம் எடுத்துதான் தீமழையை காத்து முடியும். ஆனால் தீமழையை காத்துட்டான் அப்புறம் குண்டம் எடுத்தான்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். அது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. அது பாடக்கிரமம். அர்த்தக்கிரமம் தான் முக்கியம், அர்த்தக்கிரமம் தான் முக்கியம். என்ன அர்த்தக்கிரமம்? நீங்க அந்த இடத்துல வாக்கியங்களை பாருங்கோ. அப்ப என்ன சொல்லணும்? ஜனங்கள்லாம் அல்லாடுறது கோகுலத்தில் இருக்கிற ஜனங்கள் பஞ்சலட்சம் கூடி அத்தனையும் கஷ்டப்படுறது, பேய் மழை தீ மழை நிக்க முடியல, எல்லாம் குழந்தைகளும் குட்டைகளை வச்சு நல்லா இருக்க சமயத்துல அதை பார்த்தவன பிரமா இருக்கு மனசு கேட்காம என்ன பண்ண அனாயாசமா தூக்கிட்ட கோவர்த்தனகிரிய எல்லாரும் அதை உள்ள வச்சு விட்டார். இப்போ தீமழைய முதல்ல தீமழையை காத்துட்டு அதை நினைச்சுட்டே அர்த்தமா அப்படி இல்லையே. குன்றத்தை எடுத்துதான் தீமழையை காக்க முடியும். அப்ப என்ன சொல்லணும்? தீமழையை காக்கணும், அதுக்கோசரம் குன்றத்தை எடுத்துட்டான். அன்னைக்கு அதை சொன்ன பாருங்கோ அந்த மாதிரி கேம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு தேகம், தேகம் இருந்தாதான் சொல்லணும் சரீரம் ஆத்தியம் கொடு தர்ம சாதனம் காலிதாசம். உடம்புதான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்கு. தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாதனமா இருக்கிறது இந்த உடம்புதான். அது மட்டுமா சுகதுக்கங்களுக்கு போகாசிரியம் பேர், போகாயத்தனம் பேர். போகத்தல் போகம்லாம் அனுபவிக்கிறதுன்றது உடம்பை வச்சுருந்தான் அனுபவிக்க முடியும். எல்லாரும் ஒத்துட்டு இருக்கா. இப்ப போகத்தை அனுபவிக்கணும்னாக்கா இந்த உடம்பு தேவை. இவனோ ஸ்தூல தேகத்தை சகோத்தனா ஒத்துட்டான். ஏன்னா பஸ்னே போதும் உடம்பு இருக்கே. நம்ம ஒருத்தர் பரமபுரிச்சிட்டோம்னாக்கா அவளை வந்து நம்ம தியான சம்ஸ்காரமோ அல்லது கரண சஸ்காரமும் பண்றோம். சன்னியாசிகளுக்கு எல்லாம் கரண சஸ்காரம், அது மாதிரி பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ எல்லாம் இருந்தாங்க கரண சஸ்காரம். அதை பண்ணிட்டா பசமா போயிடுது, உடம்பு விட்டு போயிட்டான். இதுதான் ஒரு இது பார்த்தேன், அது ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. அது ஒரு இதில் கேட்டேன், இதையோ வந்தது ஒருத்த என்ன பண்றான், நடந்து வந்துட்டே இருக்கான். ஏ மழை, மழையில அவனால செருப்ப போட்டு போக முடியல. உடனே தனக்கு தெரிஞ்சவா வீட்டுல அவன் சொல்றான், ஐயா இந்த செருப்பை இங்க விட்டுட்டு போனேன், மழை நின்றவன அப்புறம் எடுத்துன்னு பாரு. என்னங்க அது கேட்கறவன், விட்டுட்டு போங்களேன் அப்படிங்கிறான். அந்த வேண்டியவன் விட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ சவ ஊர்வலம் அது வந்துருக்கு, யாரோ போயிட்டா சவ ஊர்வலம் வந்துருக்கு, மழையில போக முடியல. அந்த சமயத்துல இந்த கர்த்தா வேண்டியவெல்லாம் அதே வீட்டுக்காரன், செருப்பு விட்டா பாருங்கோ செருப்பு இருக்கே, அந்த வீட்டுக்காரன் கேட்கிறான், ரொம்ப மழை முடியல, தூக்கி போக முடியல, கஷ்டமா இருக்கு, மழை விடுற வரையும் இந்த சவ ஊர்வலத்தை உங்க வீட்டுல சவத்தை வச்சுக்கிறமே, இந்த விளையாடுறியா, என் வீட்டுல பணத்தை கொண்டு வைக்கிறியா, விழுப்பையா அப்படிங்க அவன் சொல்றான். சொல்லி முட்டுட்டு அவன் பார்த்துன்னு போயிடுறான். இசுரோட இருக்கிற பரியந்தம் இந்த உடம்புக்கு இருக்கிற மரியாதை, செத்து போன உடனே செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட என்ன பாருங்க அப்படின்னு இந்த உடம்புல நம்ம புற்று நிக்கிறமே, இந்த உடம்பே பிரதானம், தேகமே நமக்கு முக்கியம்னு நம்ம நினைக்கிறமே, எவ்வளவு இந்த கதை உண்மையாலாம் நடக்கிற, உண்மையாலாம் நடக்கிற மொத்தம் இந்த தத்துவத்தை சொன்னதுக்காக சொல்லிட்டு இருக்கான். செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட உயிரற்ற இந்த உடம்புக்கு இல்லை. இதான் லோகம், இந்த லோகத்துல இதான் மரியாதை உடம்புக்கு. உடம்புல தெம்பு இருந்தாதான் மரியாதையா இருக்கும். அப்படி இருக்கச்ச உசுரே போயிடுச்சுனாக்கா அந்த வெறும் உடம்புக்கு யாரு மரியாதை கொடுப்பா? அதனால அவைகள் நம்ம விட்டுறோம். விட்டுட்டோம்னாக்கா அது ரொம்ப தேயமா போயிடுறது. அது போயிடுச்சோம்னாக்கா இப்ப தேகமே இல்லாம தானே இருக்கான், தேகமே இல்லாம இருக்கிறவன் எப்படி இவன் சுகத்தை அனுபவிப்பான்? இதுதான் அர்த்தக்கிரமம். அதனால இவன் வந்து இங்க புண்ணிய பாபத்தை விட்டுட்டான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லிடுச்சு. இன்னொன்னு என்னவோ அங்க போய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆரம்பத்தில் இந்த கௌசல்யோட நேர்மை சொல்லிட்டு முதல்ல வாக்கியம் ஏதும் தேவயானம் பந்தானம் ஆபத்திய அப்படின்னு ஆரம்பிச்சு. இவன் இந்த தேவயானம் இருக்கே, இந்த தேவயானத்தை விட்டுட்டு தேவயான பந்தான் மார்க்கத்தை அடைஞ்சுட்டான், அடைஞ்சுட்டான் சொல்லிடுத்து. அதை அடைஞ்சுட்டான் அப்படி, அதாவது அது கிளம்பு போறான் தேவையானன்னா அஸ்திராதி மார்க்கம், அதுல கிளம்ப போறான், கிளம்ப போறான்னு சொல்லிட்டாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இவன் சரீரத்துல சரீரத்தை விட்டுட்டான், அந்த சரீரத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் அப்பயே விட்டுட்டான். அதனால அந்த தசுகத்தை விட்டுதே தூணத்தையும் பின்னாடி கிடக்கு. அந்த வாக்கியத்தை இதுக்கு முன்னாடி போட்டுருக்கோம். இதான் அர்த்த சுபாவம். இவன் தேவயானத்தை அடைஞ்சுட்டான், அதுக்கோசரம் சூழ துஷ்டதே புண்ணிய பாபங்களை தூணத்தே விட்டுட்டான், நாசம் ஆயிடுச்சு, அதனால அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னுட்டு. அதனால அதுக்கோசரம் தேவையானத்தை அடையிறதுக்கோசரம் இவன் விட்டுட்டான். சந்ததக என்ன சொல்றது, என்ன பண்ணணும் அப்படின்னு யதேஷ்டம். யதேஷ்டம், யதேஷ்டம் என்ன அர்த்தம், எது உச்சிதமா இருக்குமோ எது சரியா பொருந்துமோ அந்த மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். வாக்கியம் சொல்றதுன்றதுக்கோசரமே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. வந்து அண்ணாதுவாமி பேசுறேன், மாமு பேச்சப்படுற ஜென்மே ஏற்கனவே சொல்றேன், துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு மாம் உபேத்திய துக்காலயம் அசாஸ்வதம் இருக்கு கீதையில. மாம்னு இரண்டாம் வேற்றுமை திதிய திதியாவை பற்றி, அது மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம் அதுவும் திதியாவது. எம்பெருமான் தன்னை சொல்லி கிச்ச அந்த துக்காலயம் அசாஸ்வதம்ன்றது எம்பெருமான் சேருமா மாம்ட்டு அது சேராதே. ஆனால் பொதுவா பார்த்தாக்கா அவனோட சேர்ந்துடுற மாதிரி ஆயிடும். ஆனால் அப்படி கிடையாது. மாமு பேத்திய என்ன அனுப்பிட்டான்னாக்கா, துக்காலயம் அசாஸ்வதம் நாப்பவந்தி, இந்த சம்சாரக்கு இது துக்காலயமா இருக்கு அசாஸ்வதமா இருக்கு, எதை அடைய மாட்டான். நாப்பவந்தி மகாத்மானா சம்சித்தியம் பரமாங்கதா, சம்சித்தி ஆச்சரியம் சித்தி சம்சித்தி பரம சம்சித்தி, பரம புருஷார்த்தமான மோட்சத்தையே அடைஞ்சிட்டாவா. அப்படி அடைஞ்சவா இங்க வரமாட்டா, திரும்பி வரமாட்டா. ஏன் ஏன் இது இதுவோ அசாஸ்வரம், அசாஸ்வரமா இருக்கு. அந்த மாதிரி துக்காலயமா இருக்கு அது, அது பிரமாணம் நினைக்காது. அந்த மாதிரிதான் வாக்கியங்கள் இருக்கும், அந்த வாக்கியங்கள் சந்தர்ப்பத்துக்கு அனுபவமாக தான் நம்ம அண்மையப்படுத்திக்கணும். அதனால சந்தத உபயாவிரோத உபயா விரோத ரெண்டு சுதிக்கும் விரோதம் எப்படி வராதோ அந்த மாதிரி பண்ணணும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொன்னாக்க அது அர்த்த சுவாவம், அர்த்த கிரமத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால முதல்ல சொன்ன வாக்கியம் ஏனும் தேவையானும் பந்தானும் ஆபத்தியன்றது, அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக தூணு தேர்ந்த வாக்கியத்தை முன்னாடி போட்டுடணும். இதான் லோகத்துல எல்லாம் உண்டு. நம்ம பேசிட்டே கூட ஏதாவது பேசிட்டு இருக்கோம், பேசு நடுவில் வாக்கியம் இருந்தா கூட முன்னாடி பின்னாடி யோசிச்சுதான் அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் இருக்கணும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டா சரியா போயிடும். சந்தத உபயாதிரோதார் அப்படின்னு சித்தார்த்தம் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி பூர்வபக்ஷி கேட்கிறோம், கதை அர்த்தம் உபயதா அந்யதாஹி விரோதா. இவரு நீ வந்து சொல்றதெல்லாம் எனக்கு புரியாது, ஆனா இத மாதிரி உடனடுத்து ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டுனாக்கா உன் இஷ்டப்படி உனக்கு அனுகூலமா வர மாதிரி நான் வந்து இது பண்றேன் அண்மையப்படுத்திக்கிறேன் நீ சொல்ற பாரு, அதை எப்படி ஏத்துக்க முடியும். ஏன்னா சுகிருதம் துர்கிருதம் அதனுடைய ஏகதேசம், அது வந்து தேக வியோக காலத்துல போறது நாசமடைகிறது, இன்னும் மீதி இருக்கிறதுன்னா அப்புறம்தான் வருது அப்படின்னு சொன்னாதான், ரெண்டு பக்கமும் சொன்னாதான் கதையே அர்த்தவத்துவம். ஏன் அப்படின்னா இவன் தேவையான மார்க்கத்துல போகணும், இவன் அர்த்தராஜ மார்க்கத்துல இவன் போயாகணும். போனாக்க அதுக்கு உடம்பு வேணுமா வேணுமா, உடம்பு இல்லைன்னாக்கா சூக்ஷ்ம சரீரமா இருக்காது, உடம்பும் வேணும். உடம்பு இல்லாம இவனால இங்கேயும் போக முடியாது. ஒரு கதி போக வேண்டிய கதி இருக்குதே அது உடம்பு இருந்தா தான் இவனால போக முடியும். அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் போகணும். ஏன்னா நம்ம வந்து புண்ணிய பலனான சொர்க்கத்தை அனுபவிக்க போறோம், மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல தெரிவிச்சிருக்கோம். புண்ணிய பலனான சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு போச்சவே சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அந்த மாதிரி போறதுக்கு வழி வேணும், உடம்பு இருக்கணும், அப்பதான் போக முடியும். அப்படி இருக்கிறது அர்த்தராஜ மார்க்கத்துல போச்ச கூட சூக்ஷ்ம சரீரம் வேணுமே. நீ வந்து கர்மா இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கும், கர்மா இல்லைன்னு சூக்ஷ்ம சரீரம் இருக்காது. நீ கர்மா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்ப சூக்ஷ்ம சரீரம் வரத்துக்கு வழியே இல்லை மேடம். கர்மா இருந்தாதான் சரீரம் இருக்கும், நீ ஒத்துட்ட சரீரம் கர்ம நம்ம நடக்கணும், நடக்கணும்னாக்கா நடந்து போகணும், கதி இருக்கு போகணும். நம்ம போகணும்னாக்கா ஏன்னா அங்க பேசுறாள்லாம் இருக்கு, அந்த தேவதைகள்லாம் இவா பேசுறா, அர்த்தராஜ தேவதைகளோட இவா பேசுறா, சம்பாஷணங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பேசணும்னாக்கா அப்ப என்ன வேணும், உடம்பு இருக்கணும், இந்திரியங்கள் இருக்கணும், இந்திரியங்கள் இருந்ததுன்னா உடம்பு இருக்கணும். அதனால உடம்பு போகணும்னா அது கர்மா இருக்கணுமே. அதனால கதையே அர்த்தவத்துவம், அது சார்த்தகமா இருக்கணும்னாக்கா இவ போகணும், கதி இருக்கு, அந்த கதி சரியா இருக்கணும், அது சித்திக்கணும்னாக்கா உடம்பு இருந்தாதான் சித்திக்கும். அந்த உடம்பு சூக்ம சரீரமா இருக்கும், நீ கர்மாவே இல்லை, எல்லாத்தையும் ஸ்தூல சரீரத்தையே விட்டுட்டான். ஸ்தூல சரீரத்தை எப்ப விடுறானோ அப்பவே அனைத்து கர்மாக்களையும் இவன் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்ப சூக்ம சரீரம் வரத்துக்கு ஹேத்துவே இல்லாம போயிடுறதே, சூக்ம சரீரம் வரத்துக்கு ஹேத்துவே இல்லை. ஹேதுவே இல்லாததுனால எப்படி சூக்ஷ்ம சரீரம் வரும், அதனால கதி எப்படி சம்பவிக்கும். நீ ஒத்துட்ட அர்த்தராஜ மார்க்கம் இருக்குன்னு சொல்லிட்ட, நானும் ஒத்துக்கிறேன் நீயும் ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரும் அர்த்தராஜ மார்க்கத்தை ஒத்துட்டோம். நீ சரீரம் இல்ல, சூழ சரீரம் அப்ப கர்மாவெல்லாம் விட்டுட்டான்னு நீ சொல்லிட்டேன், விட்டுட்டாக்கா அப்ப சூட்ச சரீரம் எப்படி உண்டாகும்? சூட்ச தேவையே வராது. சூக்ம தேவையே வராததுனால அது சித்திக்கவே சித்திக்காது. அதாவது கர்ம நாஸ்தி, அதனால காரியமே நாஸ்தி. ஹேத்து இல்லை, ஹேத்து இல்லாததுனால அதனுடைய காரியமான உடம்பும் இல்லை. உடம்பு இல்லைன்னாக்கா கதியும் இல்லை, கதி இல்லைன்னாக்கா உடம்ப சூழதேகத்தை விட்ட உடனே பெருமாள் அடைஞ்சிருந்தோம். நேற்று கூட பார்த்தோம். ஆனா இல்லையே, ஒரு தூரம் அஸ்திவாதி மார்க்கெல்லாம் இருக்கே. அந்நதாகி விரோதா இல்லாத போனா விரோதம் வந்துடுமே. ஏன்னா மீதி சுருதிகள்லாம் இருக்கே, தேவயோக காலத்துலதான் சர்வ கர்மாக்களும் போயிடுறது அப்படின்னா சூக்ம சரீரமும் போயிடும். அப்ப வெறும் ஆத்மா எப்படி போகும், எப்படி பாஷணம் பண்ணும்? வெறும் ஆத்மாவுக்கு போய் சாமணம் வைப்பாளா, அல்லது குடமுடிப்பாளா, அல்லது புஷ்பத்தை போடுவாளா, அல்லது சூர்ணங்கள் அதெல்லாம் வீசுவாளா? உடம்புக்கு தான் அது. பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம், புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், தூபம் தீபம்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த உடம்புக்கு தானே, அந்த உடம்புக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். அது மாதிரிதான் இங்கேயும். அதனால சூக்ஷ்ம சரீரமே இல்லையே, அதனால எப்படி இவன் போவான்? அதனால இங்கேயிருந்து கிளம்பச்ச வந்து கொஞ்சம் போட்டோம், அங்க திருஞான தாண்ட உடனே மீதி எல்லாம் போயிட்டோம். இல்லாத போனா எதுவுமே பொருந்தாது. கதையே அர்த்தவத்வம் உபயதா அந்நதாகி விரோதா. இந்த கதியானது அர்த்தவத்வம் பிரயோஜனகரமா இருக்கணும், தெரிஞ்சா மயணம். அப்போ உபயதா ரெண்டு இடத்துலையும் விடணும். இவன் சோழதேகத்தை விடத்தேமோ சில கர்மாக்களை விடுறான், புனிதாபுரூப கர்மாக்கள். அது மாதிரி அந்த வரிதானை தாண்ட ஒண்ணு மீதி அசேஷத்தையும், மீதி இல்லாம எல்லா கர்மாக்களையும் விட்டுருக்கான். அப்படி சொன்னதுதான் சரியா இருக்கும். அந்நதாகி விரோதா இல்லாத போனாக்கா இது விரோதமாக போயிடும். திருதி விரோதம், சித்தி விரோதம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபித்தான். அதற்கு இப்ப சமாதானம் சேர்க்கிற சூத்திரக்காரன் உபபன்னஸ்தலக்ஷணார்த்தோபலத்தேர் லோகவத் உபபன்னா. நீ பொருந்தாதுன்னு சொன்னேன், ஆனால் சூத்திரக்காரரோ உபபன்னா பொருந்தும். பொருந்தும் எப்படி பொருந்தும் அப்படின்னா, தல்லக்ஷணார்த்தோபலத்தே கர்மா போயிடுது. கர்மா போயிட்டாலும் இவன் ஆவிர்போது சுரூபமா ஆயிட்டான், ஆனாலும் தேக சம்பந்த லட்சணமான ஒரு அர்த்தமானது ஒரு இது இவனுக்கு உனக்கு கிடைக்கிறது உமலத்தி. ஏன்னா பரஞ்சோதிர்வதம் பற்றி சுயரூபேன அபினிஷ்பத்தியதே, அங்க வந்து சில வாக்கியங்கள் இருக்கு சாந்தோக்கிய உபரணத்துல. இவன் என்ன பண்றானா, இங்கே வந்து கிளம்பினான், அஸ்மா சரீரா சுமத்தாய பரஞ்சோதிர்வதம் பத்திய சுயரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு என்ன பண்றது, சஹா தத்ர பரியேதி அங்க சுத்தரானாம், சுத்தி சுத்தி என்ஜாய் பண்றானாம். என்ன எப்படி ஜக்ஷத்து சாப்பிடுறானா, கிரீடன் விளையாடுறானா, ரமமான ஆன ரமிக்கிறானா, ஆனந்தப்படுறானா. அது மாதிரி சஸ்வராட் பவதி அவன் சுதந்திரனாயிட்டான். ஸ்வராட்னாக்க அகர்ம விஷயத்துல சுவாதந்திரியம் இல்லை, கர்மாதீனமா இல்லை, அப்ராகிருதமான இது சம்பந்தம் வந்து பிராகிருதம் இல்லை, பிராகிருத சம்பந்தம் போயிட்டு சஸ்வராத் பவதி சஸ்ய சர்வேழு லோகேழு காமச்சாரோ பவதி. அனைத்து லோகங்கள்லயும் இஷ்டப்படி சுத்தரானவன் லோகான் காமான் நீ காமரோக்கியன் சஞ்சனன்னு சொல்லும் பாருங்களுவான். இஷ்டத்தையும் சித்தின் இருக்கான், காமச்சாரோ பவதி அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா, ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி அப்படின்னு இருக்கு. ஒரு உடம்பு எடுத்துப்பானா, மூணு உடம்பு எடுத்துப்பானா, அஞ்சு உடம்பு எடுத்துப்பானோ, ஆயிரம் உடம்பு எடுத்துப்பானோ, அந்த மாதிரிலாம் இருக்கு. எத்தனையோ சரீரங்களாம எடுத்துக்கிறான், பிரபு சரீரங்களை எடுத்துட்டு அவன் சந்தோஷமா கவனிச்சுட்டு இருக்கான். அவன் ஆனந்தப்படுறானா? இப்ப அங்க சரீரம் இருக்கா இல்லையா? இவன் என்ன கேட்டான், இங்க சூழ தேகத்தை விட்டுட்டான்னாக்கா இவன் எப்படி போக முடியும், அங்க சரீரமே இல்லையே அப்படி அப்படின்னு கேட்டான் பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சாய்க்கிறார், இங்கேருந்து போனா கூட சூழதேகம் போயிட்டாலும் அங்க சரீரம் கிடைக்கிறது. இதே மாதிரி கண்கள், இதே மாதிரி கைகள், இதே மாதிரி கால்கள், இதே மாதிரி முகம், பக்ஷஸ்தலம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றது, சாதிச்சிருக்க அங்க போனாக்கா இவனுக்கு சங்கச்சக்கரம் வச்சுக்கணும்னு அவசரம் இருக்கு, பெருமாள் மாதிரி அவன் வச்சுக்கலாம், என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் வச்சுக்கலாம், ஆனா அவனுக்கு அதெல்லாம் புத்தி போகாது. அவனுக்கு பெருமாளையே அனுபவிக்கணும், பெருமாளுக்கே பல்லாண்டு போடணும், அந்த சிந்தனையில தான் அவனுக்கு போகும், வேற ஒண்ணுமே அவனுக்கு போகாது. ஆசைப்பட்டா எல்லாம் கிடைக்கும், சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கணும், அந்த மாதிரி சொல்றதுங்க. அதனால ஆசைப்பட்டாக்க எல்லாமே அவனுக்கு கிடைக்கும், அது சொல்றதுதான் இது நோக்கு. அதாவது என்ன சொல்ற, இவன் விளையாடுறான், சாப்பிடுறான், இவன் சாப்பிட வாங்க போயிருக்கான், இங்கதான் சாப்பிட்டு இருக்கான், இங்கேயும் சாப்பிடுறான், இங்கேயும் சாப்பிடறான்னு அது இங்கேயே கிடைச்சு விடுறது. அதனால அதுக்கு அவ்வளவு தூரம் போன வேண்டாம், விளையாடுறது இங்கே தான் விளையாடுறோம், இங்க ப்ராடக்ட் தெரியணும் அப்புறம் அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன அர்த்தம், நம்ம எது எது ஆசைப்பட்டாலும் கிடைக்கும், ஆனால் அங்க போயிட்ட மகோன்னதமான ஆனந்தம், அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு இருந்தவை அந்த மாதிரி இருக்கிறது அங்க, அது கிடைக்கிறதுன்றது ஆச்சரியமானது நமக்கு. அதனால அதுதான் நமக்கு பிரதானம், அது கிடைக்கிறதுனால அதுக்குதான் நம்ம ஓடுவோம், அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாக்க திருவேணி எடுத்துன்னு அங்க அனுபவிக்கலாம். பின்னாடி சொல்ல போற நாலா அத்தியாயத்துல அங்க உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்ல போற நாலா அத்தியாயம் பாருங்க, இஷ்டப்பட்டா உண்டு இல்லாத போனா வேண்டாம். அவனுக்கு இஷ்டப்பட்டான உடம்பு எடுத்துன்னு அனுபவிப்பான். அது எப்படி உதாரணம் சொல்ல போறேன், இப்ப வந்து நான் மூச்சுட்டு இருக்கேன், மூச்சுட்டு இருக்க எனக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பு வச்சுன்னு தான் நான் சுகத்துக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் கனவு காண்றேன், கனவு காண்ற சமயத்துல என் உடம்போ இங்க இருக்கு, நான் இங்க கனவு காண்றது, நான் இங்க நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன், திருப்பதியில நான் இருக்க மாதிரி எனக்கு கனவு வருது, வேற ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரி கனவு வருது, ஆனா அந்த இடத்துல உடம்பு இருக்கோ, உடம்பு இங்கதான் இருக்கு. அந்த சமயத்துல அதுக்கு வேண்டிய உடம்ப சிருஷ்டிக்கிறான், உடம்பு இல்லாமலே கூட உடம்பு இருக்கிறதா அனுபவிப்பான், ஞானத்தினாலே அனுபவிப்பான். இதெல்லாம் உதாரணம் சொல்ல போற பின்னாடி. அத மாதிரியாக இந்த முக்தனானவன் அங்க போயிட்டான்னாக்கா முக்தி திசைக்கு அவன் இஷ்டப்பட்டான உடம்பு எடுத்துன்னு அனுபவிப்பான் அப்படின்னு உபநிடத்தே சொல்றதே, தந்தோக்கிய உபநிடத்து அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால இந்த மாதிரி இடத்துல உடம்பு இல்லைன்னு நீ சொல்லாத, இங்க சூழ தேகம் இருந்தது அதை வச்சு அனுபவிச்சுட்டு கர்ம பலன சம்சார பிரச்சனையில இப்போ முக்தி தசை வர ஆரம்பிச்சு, அப்போ இதை விட்டுட்டோம், சூழ தேகத்தை விட்டுட்டோம், அங்க போனாக்கா ஆச்சரியமா சரீரத்தை எடுத்துன்னு நான் பிரம்மன் அனுபவிப்பான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால சரீரம் இல்லை அப்படின்ற கேள்வியே வரல. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன கேட்டா, கர்மாவே இல்லாததுனால சூட்ம தேகம் எப்படி வரும், சூட்ம தேகம் எப்படி வரும் அப்படின்னாக்கா அது கூட உண்டு. கர்மா போயிடுச்சுன்னா கூட சூட்ம தேகத்தோட இருந்துட்டு தேவையானத்துல இவன் போறான், அச்சிராதி கவனம் இவனுக்கு உண்டு. எப்படி கர்மா தான் இல்லையே, கர்மா இல்லைன்னாக்கா இவனால எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இத வந்து கர்மா போயிட்டு சூட்ம தேகம் வராதுதான் கேட்டான். அதுக்கு சமாதானம் வித்யா மகாத்மியம், நம்ம பண்ற பக்தி யோகமும் சரணாகதியோ இருக்கு பாருங்கோ, அது என்ன கொண்டு தெரியுமோ இல்லையோ, சூட்ம சரீரத்தை அதையோ உண்டு பண்ணும். அது எப்படி உண்டு பண்ணணும்னாக்க இந்த சூழ சரீரம் தான். இது எப்படின்னாக்க உதாரணம், மட்டமான உதாரணம் அது மாதிரி சொல்லக்கூடாது, ஆனாலும் புரியத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கணும். பாம்பு ஒரு கொல்லியோ, பாம்பு விஷம், பாம்பு என்ன பண்றது, ஒருத்தனை கடிச்சு விடுறது. கடிச்சு விடுச்சோம்னாக்க அவனை காப்பாத்துறதுக்கு பாம்பு விஷத்துல இருந்தே மருந்து தயாரிச்சு அதை வச்சு பாம்பு அந்த ஊசி போடுவாளாம். எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதுதான். வந்து ஒரு விஷம் இன்னொரு விஷத்தை முறிச்சிடும், ஒரு விஷம் இன்னொரு விஷத்தை முறிச்சிடும். ஒன்னும் மரணத்தை கொடுக்க வராது, இன்னொன்னு அந்த மரணத்தையே போக்கடிச்சு. ஒரே விஷம் தானே, ஒரே விஷம் ஒண்ணு மரணத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அந்த விஷத்தினால பண்ணப்பட்ட மருந்தம் என்ன பண்றது, அந்த மரணத்தையே போக்கடிச்சுள்ளது, மரணத்தையே போக்கடிச்சுள்ளது. அதனால இந்த இடத்துல இதை இப்படி எடுத்துக்கோங்க, இதான் உதாரணம், க்ஷமிக்கணும். ஏன்னா அது மோட்சம் அமிர்தம், அமிர்த விஷயத்தை சொன்னச்ச விஷத்தை சொன்னா தப்பு இல்லையா, புரியத்துக்கோசம்தான் விஞ்ஞாபகம் அறியும். அதனால இப்ப என்னன்னா, இவன் வந்து முதல்ல பிராகிருதமான சூழ சரீரம், அந்த சூழ சரீரத்திலிருந்தே வித்தியினுடைய மகாத்தியத்தினால அப்ராகிருதமாக சூக்ம சரீரமானது உண்டாகிறது. வித்தியானது அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளது, அவ்வளவு மகாத்மியம் இருக்கு, அந்த மகாத்மியம் தான் நமக்கு இது பண்றது. அது அதனால சூக்ம சரீரத்தையே ஸ்தாபிக்கிறது. அதுக்குதான் உபபன்னா தல்லக்ஷணார்த்தோ பலத்தே, தல்லக்ஷணம் சசிய லட்சணம், சசிய லட்சணமே தல்லக்ஷணம். அதாவது ஸ்தூல தேகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் நமக்கு உடம்பு கிடைக்கும், அந்த மாதிரி உடம்பு அங்க கிடைக்கும். அது உபலப்தி உபன இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க அவனுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி செய்யணும், அதை வச்சு அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு லோகவதன் பதில், உதாரணம் லோகவதன்னாக்கா ஒரு குளம், என்ன பண்ணா பயிர்லாம் விளைவிக்கணும், பயிர் விளைவிக்கிறதுக்கோசரம் இது பண்றான், குளத்தை வெட்டுறான், கணத்தை வெட்டுறான், அதெல்லாம் முடிஞ்சு வச்சோம், பயிரெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அப்புறம் அது மூணு போகம் போகம், ஒரு மூணு மாதம் ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த சமயத்துல அதே குளத்துல ஜலம் இருக்கும். அது உத்தேசம் என்ன, பயிரை வளர்க்கணும், அதுக்கோசரம் அந்த காலத்துல யாகத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்திப்பா. அது மாதிரிலாம் அது பின்னாடி என்ன பண்ணுவா, பாணி ஆதிகள் ஸ்நானம் பண்ணுவா, தீர்த்தப்பா, அதெல்லாம் பண்ணுவா லோகத்து. அதை மாதிரி கூட தட்சம் உண்டு. அதாவது பயிரிடணும், அதுக்கோசரம் இவன் ததாகம் குளம் மாதிரி கூப்பம் கணறு இதெல்லாம் வெட்டான். அதெல்லாம் வெட்டினா கூட அப்புறம் என்ன பண்ணாக்க, இந்த இது இருக்க அந்த காரியம் முடிஞ்சிடுச்சு, பயிரிடுறதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சுட்டா கூட மீதி உபயோகத்துக்கு அதை எடுத்துக்கிறாளே, அந்த உபயோகம் முடிஞ்சிடுச்சு, இப்ப புது உபயோகம் வந்துருச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் சோழ தேகம் புண்ணியபாப ரூப கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் வந்துட்டு, சோழ தேகமானது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய இதுக்கோசரம் வந்தது. அது அதனால கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் அது வந்தது சோழ தேகம்ன்றது. ஆனால் இந்த சூக்ம தேகம் இருக்கு பாருங்க, சூக்ம தேகம்ன்றது கர்மாவை அனுபவிக்க, கர்ம பலன் அனுபவிக்க அல்ல, கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு போதும் அது வரல, கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு வரல. வேற எதுக்கு வந்ததுன்னாக்கா, இது அப்ராகிருதமா வித்யா மகாத்தியத்தினால ஒரே சரீரம் தான், சூக்ஷ்ம சரீரம் இந்த சம்சார கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு போகிறோம், சூக்ம சரீரமா ஆனந்தமான அர்த்தராஜி மாற்றத்துக்கு போகிறோம். ஒரே வஸ்து ரெண்டுத்துக்காக மாறிடுது, ஒரே அரசு ரெண்டுத்துக்காக மாறிடுறது. அதனால ஆரம்பத்துல ஒண்ணு வச்சியா வச்சேன், சரீர மாத்தியம் தர்மசாதனம். இதே உடம்புதான் ஒத்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரமே நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இன்னொருத்தரம் என்ன பண்ற, நம்ம சிவேஷம் என்ன பண்ற, பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்கு தான் அந்த எந்த இதுவருமே ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் அறி பொண்ணுட்டு முகுந்த மாலையில வரும். நாக்கு இருக்கிறது அவனை பாடுறதுக்கு, கண் இருக்கிறது அவனை கூட கூட கடாக்க பார்க்கணும், கால் இருக்கிறது அவன் கோயில் போறதுக்கு, கை இருக்கிறது அவன் அர்ச்சனை பண்றது, மூக்கு அவனுடைய திருச்சுடாய தூக்கி முகந்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த உடம்பு அவனை சேவிக்கிறதுக்கோ தானே இருக்கு, தலையோ அவன் திருவடியில பேர் முட்டிக்கணும். அப்படிதான் இந்த இடத்துல அதனால இது மாதிரி ஒரே உடம்பு போகத்துக்கோதரம் பார்த்தோம்னாக்க நீசமான போகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு இது ரொம்ப க்ஷீணிச்சு போகுது. அதே மகான்கள்லாம் நேற்று தான் சொல்லுன்றேன், ஒரு அத்தியனம் பண்ணவா காலக்ஷேபம் பண்ணவா ஆச்சாரியாலாம் நீங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஐயாவா சுவாமி திருக்குழந்தை ஆண்டவன் கூரேஷங்கர் லிங்கர் பரவாயில்ல சுவாமி இவாழ்லாம் அந்த ஆச்சாரியாலாம் பேசி வச்சு பாருங்கோ, எங்க தாசாச்சார் சுவாமி இவாழ்லாம் நல்லா நிறைய மகான்களை நமக்கு நீங்களும் நிறைய பேரும் தெரிவிச்சிருக்கீங்களோ எல்லாரும் தெரிவிச்சிருக்கோம் பாக்கியம் நமக்கு. அவளெல்லாம் சேவிக்கிச்ச அவளுடைய சௌலபியம் தான் நம்மளை நெருங்க விடுறது, அவளுடைய சௌலபியம் நம்ம கிட்ட நெருங்க விடுறது. அவளுடைய தேஜஸை பார்த்தாக்கா அவ எங்க நாம எங்க அவ கிட்ட போறதுக்கு கூட நமக்கு அருகதை இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவ சௌலபியமும் சௌசரியமும் தான் நம்மளை சேர்த்து விடுறது. காரணம் என்ன, அவ திருவேணியோ அவ மனசோ அவ இந்திரியங்களோ எப்பொழுதும் எந்திரமானியா நினைச்சிட்டு இருந்தது, எப்பொழுதும் நினைச்சிட்டு இருந்தது. நான் நேற்று எங்க மாமனார்த்தே சொல்லியிருந்தேன், அதை பத்தி சொல்ல வரதுதான் நீ சொன்ன இந்த விஷயத்த, இந்த அத்தியனம் பண்ணவா காலக்ஷேபம் பண்ணவா ஆச்சார அனுஷ்டானத்தோட ஆச்சாரியம் நின்று காலக்ஷேபம் சொல்றவா பெருமாள் கைங்கரியம் பண்றவா அவன்லாம் பாருங்க. பெருமாள் ஆராதனை பண்ணுவா அர்ச்சகாலாம் அந்த அர்த்தனை ஆராதனை பண்ணிட்டு வந்தான்னா அவளை வாதாரி சேவைக்கு தோணும், அந்த மாதிரி இருப்பா படப்படப்படும் ஜொலிப்பாது. எங்க மாமனார் அவருடைய தோப்புனார் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 40 வருஷம் காஞ்சிபுரம் வரதனுக்கு போன சமர்ப்பிச்சார் 100 முறுக்கி கார்த்தால உடைய உபஸ்தானம் சந்தியாவை பண்ணிட்டு நேர கோயிலுக்கு ஒரு புஷ்பம் புஷ்பம் அந்த பூனை சமர்ப்பிக்கிறதுக்கு மாசத்துக்கு 50 ரூபாய் அதை கொடுத்துருந்தார். இவன் அதெல்லாம் சிந்தனையே கிடையாது, நம்ம சமர்ப்பிச்சு பூனை சமர்ப்பிக்கிறேன் பெருமாள் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 வருஷம் பெருமாள் போய் சமர்ப்பிப்பார். இவன் போகல என்ன போறோம் ஊர்ல இல்ல போகலைன்னாக்கா ஆத்திர ஒரு இடத்துல வச்சிருப்பார். அவ சுத்தமா வந்து சீமாபட்டர் தண்டி தாத்தாச்சார சுவாமி உறவின வரதாச்சார சுவாமி கண்டா சுவாமி இன்னும் எத்தனையோ ஆச்சாரியார் இவன் பட்டர்கள் யாராவது வந்து பூரணம் எடுத்து போய் பெருமாளுக்கு சாத்திக்குவா, அந்த பூரணுக்கு போட்டி வரும் தேவப்பெருமாள் சாத்தி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணினாக்கா என்னைக்கும் ரொம்ப விசேஷமானது. அதெல்லாம் அவ பண்ணினா இந்த அதிகரணம் ரொம்ப எனக்கு நிறைய அதிகரணங்கள் பிடிக்கும், எல்லாமே வசதி. இந்த அதிகாரம் ரொம்ப சுவாரஸ்யமான அதிகாரம் இது. ஏன்னா ஒரு ஸ்தூல சரீரம் அது பிராகிருதமான ஸ்தூல சரீரம் அப்ராகிருதமான சூற்று சரீரமா மாறுறது, மாறி அழகா அர்த்திராஜ் மார்க்கத்தில் கொண்டு சேர்க்கிறது. சேர்த்து பெருமாளை போய் வரதாஜி பெரியன் வந்து அங்க போய் பெருமாளை நம்ம கிட்ட அங்க கொண்டு விடுறது. அப்படிப்பட்ட திவ்யமான விஷயத்தை இது சொல்றது. அதனால இந்த அதிகாரம் சொல்லத்தையெல்லாம் அது எனக்கு நிஜமா ஆனந்தமா இருக்கும். நான் ஒவ்வொரு அதிகரணங்கள்லயும் ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்கு, அந்த சுவாரஸ்யத்துல இந்த அதிகரணத்தை ஒரு சுவாரஸ்யம் இதெல்லாம். அதனால இந்த அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்காளியே இன்னும் நிறைய இருக்கு இந்த விஷயத்துல விஷயங்கள்லாம். உத்தமர் சுவாமி நிறைய விசாரம் பண்றக்க நிறைய விசாரம் பண்றக்க உத்தமர் சுவாமி அவ்வளவு தூரம் விசேஷங்கள் இதுல இருக்குது. அடுத்தது கடைசி சூத்திரம் யாவது அதிகாரம் அவஸ்திதி ஆதிகாரிகான, அதாவது அவன் கேள்வி கேட்கிறான் திருப்பி, சரி நமக்கு வேணா இப்படி போட்டோம், அது நமக்குன்னா வசிஷ்டர் பராசரர் எத்தனையோ பேர் மகான்கள் நம்ம பார்த்துருக்க முடியும், அவன்னா அந்த மாதிரி எத்தனையோ யோகிகள் இருக்கா, நீ என்ன சொன்ன அவளுக்கு சூட்சம் தெரியும் கிடைச்சிடும் ஆனா சுகதுக்கமே கிடையாது அப்படி அப்படின்னு சொல்ற, யோகிகளுக்கு எல்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்ற, ஆனால் வசிஷ்டாதிகள் பராசரி எல்லாருக்கும் எத்தனையோ சுகதுக்கம் வந்தது நம்ம பார்த்துட்டு இருக்கமே, வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் போயிடுறார் இதெல்லாம் பார்த்திருக்கோம். பராசருக்கு சத்தியன் பிள்ளை வந்து வந்து அவர் போயிட்டார், எத்தனையோ நம்பி இருக்கு சக்தின்னு ஒருத்தர் பிள்ளை பராசரர் குமாரர் போயிட்டேன். பராசுர மகா கோபம் வந்துருச்சு. இப்பேற்பட்ட ஞானி அவர் பகவான் பராசுரா அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். அவ்வளவு சேடமா சொல்லச்ச வாழ்லாம் கூட சுகதுக்கங்கள்லாம் வந்திருக்கே, அது எப்படி வசிஷ்டாதிகளெல்லாம் வந்திருக்குது. ஏன்னா அவள்லாம் தபசு தான் பண்ணுவாளாச்சு, அவள்லாம் பரதத்துவத்தெல்லாம் சாட்சாத் கழிச்சவா. அப்படின்னா வசிஷ்டருடைய பிள்ளையோ பேரரோ தான் இவர் பராசரர். வசிஷ்டருடைய பேரர், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, அவருடைய பிள்ளை பராசரர், அவர் பிள்ளை வியாசர். அதனால நம்ம பார்த்திருக்கவே வசிஷ்டருக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கே. இப்போ அதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க சமாதானம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றேன் என்னன்னா, யாவது அதிகாரம் அவஸ்துதி ஆதிகாரிகானாம். நாங்க வந்து எல்லா ஞானிகளுக்குமே தோழதேகம் உடைச்ச சுகதுக்கிருதங்கள் போறதுன்னு சொல்லவே இல்லை. நாங்க யாருக்கு அச்சிராதிகதி வருமோ தோழதேகத்தை விட்ட உடனே, அதாவது பிராரப்த கர்மாருக்கு நாலா அத்தியாயத்துல சொல்ல போற, நம்ம பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அதுதான் சரண சரீரம், கடைசி சரீரம். இந்த சரீரத்துல நான் வந்து பக்தி யோகம் பண்றேன், இந்த இந்த சரீரத்துல நான் ஆரம்பிச்சிடும் பக்தி யோகம். இந்த சரீரமே எனக்கு கடைசி சரீரம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்மாவும் வரலாம், அதுலயும் நான் வந்து பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாம். எத்தனை ஜென்மம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதிர்ஷ்டம் இருந்தா இந்த ஜென்மாவிலையும் போயலாம். இல்ல பிராரப்த கர்மா அப்படின்னாக்கா ஆயிரம் ஜென்மங்கள் வாங்கினாலும் வரலாம், இதுக்கு நியமம் கிடையாது. போகையினத்து தரையே க்ஷபயத்வாத சம்பத்தி தான் சாய்க்க போறேன் நாலாத்தியாய முதல் பாதத்துல. அதனால பிரபன்னனுக்கு மாத்திரம் எது தேக அவசானியமாம் உற்பாதம் பிராபியம் நம்ம சொல்லிருக்கோம், அது வந்து. ஆனா இங்க அது மாதிரி கிடையாது, பக்தி யோக நிஷ்டம் இருக்கு. சஞ்சீதகர்மா போயிடும், சஞ்சீதகர்மா போகும் இதை வந்து இந்த பிராரப்த கர்மா போகவே போகாது. அது அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சுதான் நாசம் அடையணும். அதனால ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம், எல்லா ஞானிகளுக்கும் தோழதேகம் போகச்சேவே அச்சிராதிகதின்றது கிடையாது. எந்த ஞானிக்கு தோழதேகம் போகச்ச பிராரப்த கர்மா முடிஞ்சிருந்ததோ அவனுக்கு தான் அச்சிராதிகதி வரும். அது இல்லாம அவளுக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி பிராரப்தத்தை அனுபவிக்கணும்னாக்க அவள்லாம் ஆதிகாரிகாள், ஒரு அதிகார பதவி இருக்கா, பதவி அது பிரம்மான்னு சொன்னோம். அந்த பிரம்ம நம்ம எல்லாம் பிரம்மநாள், நாம மோஷத்துக்கு போயிட்டே இருக்கோம், இந்த ஜென்மாவுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த சதுர்முக பிரம்மா அவர் பாவம் இந்த பதவியில் அப்படியே உட்காந்துருக்கணும். மகாப்பிரளயம் வந்து போகச்ச அப்ப அவருக்கு அந்த சரீரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்கோ, பிரார்த்த ஜென்மம் முடிஞ்சாதான் அவர் போக முடியும். இல்ல என்ன திருப்பி இன்னொரு ஜென்மம் அவருக்கு வந்துடும், இதுதான் நியமம். அதனால பிராரப்த கர்மா யாருக்கு போகுமோ அவளுக்கு தான் அர்த்தராதிக்க தீட்டி. அதே வசிஷ்டர் அதுல தன் புள்ள போயிட்டான், அது போயிட்டான் அழுதேறினாக்க வசம் தான், வசிஷ்டருடைய உள்ள சக்தி போயிட்டு உடனே அழுதேறினாக்க அவருக்கு பிராரப்தம் போகல. அதனால அவர் மாதிரி பண்றார், யாவது அதிகாரம் அவஸ்திதி, அவருடைய அதிகாரம் எப்ப முடியுமோ அது பரியந்தம் ஆதிகாரிகான அவஸ்திதி. பிராரப்த கர்மா இருக்கு, அதனால இந்த உடம்பு இருக்கு, அந்த உடம்பு இருக்கிறதுனால அவளுக்கு இந்த சம்சார அனுபவம் இருந்ததுதான். அதனால அவ விஷயங்கள் நாங்க சொல்லல, யாருக்கு பிராரப்த கர்மா பிரிஞ்சு அவ கிளம்புறாளோ அவளுக்கு தான் அர்த்தராஜி மார்க்கம். ஏன்னா பிராரப்த கர்மாவை அனுபவிச்சாத்தான் அது போகும், இல்லாத போனா அதுக்கு நாசியமே அடையாது. பிரபன்னனுக்கு மொத்தம் ரெண்டு கர்மாவும் போயிடும், அதெல்லாம் அறுதிட்டு சாதிச்சிருக்காரு. அதனால இங்க வந்து தூரதேகத்தை விடச்ச எல்லாரும் தான் சொல்லல, யாருக்கு பிராரப்த கர்மெல்லாம் முடிஞ்சி அச்சிராதிகதி பிராப்தி வருதோ அவதான் தூரதேகத்தை விடச்ச புனிபாபூர்வ கர்மாக்களை விடுறாவா, இல்லாத போனா அவ வந்து அதை விடமாட்டா, அவ இந்த அல்லாடினா. அதனால எங்க புண்ணியபாபத்தை விடுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சோழதேயத்தை விடத்தேதான் புண்ணியபாபு பட்டம்மாக்கிறேன். இதன் பிரதானதிக்கு அப்புறம் கிடையாது அப்படிங்கறத இந்த அஞ்சு சூத்திரங்கிறனால சுவாமி அழகா சாட்சியம் பிடிச்ச சூத்திரக்காரர். அதுதான் தேசியன் தாராவிடம் இந்த சுவாகத்தினால முடித்தேன். மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவீனமான